தக்காளி ரெண்டு கிலோ 10 ரூபா. டேமேஜ் எல்லாம் அனுப்புவாங்க அவ்வளவுதான். அது இல்லக்கா, அது 10 ரூபா போறாங்க, இது 2 கிலோ 10 ரூபா. 2 கிலோ 10 ரூபா. 2 கிலோ 10 ரூபா. தக்காளி 2 கிலோ 10 ரூபா. தக்காளி 2 கிலோ 10 ரூபா. 2 கிலோ